Bismillahirrahmanirrahim. Au nom d'Allah, le clément, le miséricordieux. أَرَأَيْتَ الَّذِي يُكَذِّبُ بِالدِّينِ فَذَلِكَ الَّذِي يَدُعُّ الْيَتِيمَ وَلَا يَحُضُّ عَلَى طَعَامِ الْمِسْكِينِ. Vois-tu celui qui conteste l'avènement du jour de la rétribution? C'est celui-là qui brime l'orphelin et qui n'incite pas à nourrir le démuni. فَوَيْلٌ لِلْمُصَلِّينَ الَّذِينَ هُمْ عَنْ صَلَاتِهِمْ سَاهُونَ الَّذِينَ هُمْ يُرَاءُونَ وَيَمْنَعُونَ الْمَاعُونَ. Malheur à ceux qui, en priant, ont l'esprit ailleurs, qui prient par ostentation et refusent toute aide à autrui.